വേദാന്തലക്ഷ്മണേന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസൈരുഗപൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമം ത്വം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമദ്വേദാന്തരാമാനുഗരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമത് ശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോ അർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമത് ശ്രീരംഗനാഥാക്വയമനു കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം ത്വം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമ്മപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ദിശന്തു മേ ദേവ സദാ ത്വദീയാദയാതരംഗാനുചരാ കടാക്ഷാഃ ശ്രോത്രേഷു പുംസാമൃതം ക്ഷരന്തീം സരസ്വതീം സംശ്രിതകാമധേനും. ഉത്പ്രേയശ്രവണയോരമൃതായമാനാം തുല്യാം ത്വദീയ മണിനൂപുരസിഞ്ചിതാനാം ഗോദേ ത്വമേവ ജനനി ത്വദവിട്ടവാർഹാം വാചം പ്രസന്ന മധുരാം മമ സംവിദേഹി നീളാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തം ഉദ്മോത്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശുതിശതശിരസിദ്ധമദ്യാപയന്തി സോച്ചിഷ്ടായാം ശ്രജി നിഗളിതം യാപരാകൃത്യ പുങ്ക്തേ ഗോദാതസ്യേനമിതമിതം ഭൂയയേവാസ്തു ഭൂയഃ. അന്നവയൽ പുതുവയാണ്ടാളറങ്കർക്കു പൊന്നിതിരുപ്പാവൈ പൽപതിയം ഇനിശയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത ചുടർക്കൊടിയേ തൊൽപാവൈ പാടി അരുളവല്ല പൽവളയായി നാടിനി വേങ്കടവർക്ക് എന്നെ വിധി എന്നെയും മാത്രം നാം കടവാ വണ്ണമേ നൽകു. ശ്രീ വിട്ടുചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാത് ഹിക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാം അനന്യശരണ ശരണം പ്രപദ്യേ. അന്തർജ്യോതിമിനാമഞ്ജനം യോഗദൃഷ്ടേ ചിന്താരത്നം സുലഭമിഹന സിദ്ധിമോക്ഷാനുരൂപം ദീനാനാഥവ്യസന സമനം ദൈവതം ദൈവതാനാം ദിവ്യം ചക്ഷുഃ ശ്രുതി പരിഷതാം ദൃശ്യതേ രംഗമധ്യേ. വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലഭീജനവല്ലഭം ജയന്തീ സംഭവം ദാമവൈ ജയന്തീ വിഭൂഷണം അസാധ്യ സാധക സ്വാമിന്നേ അസാധ്യം തവ കിംവദ രാമദൂതകൃപാസന്തോ മത്കാര്യം സാധയ പ്രഭോ. ചന്ദ്ര ഉപന്യാസത്തിലെ ഓങ്കി ഉളകളന്ത ഉത്തമൻ പേർവാടി എന്നതാണ് മൂന്നാമത് പാടൽ. ശങ്കത്തമിഴ് മാലയിലെ അതുടെ പാശുരാർത്ഥത്തെ അനുഭവിച്ചും ഇന്നേ ദിനം அந்த பாசுரத்துடைய சுவாபதேசம் உட்பொருள் அனுபவம் நமக்கு. நான் ஏற்கனவே விஜயானம் பண்ணினபடி ஆண்டாள் திருவிழத்தில் திருப்பாவை ஒவ்வொரு பதமும் கண்ணனை நினைத்து நோன்பு என்று எம்பெருமான் பரமாக பாடியிருந்தாலும் பின்னிட்டு வந்த ஆச்சாரிய வர்க்கங்கள் நம்ம சம்பிரதாயத்திலே ஆச்சாரியனுக்கு ஒரு விசேஷமான ஒரு கௌரவமும் பெருமையும் ஸ்தானமும் இருப்பதனாலே ஒவ்வொரு பதத்தையும் ஆச்சாரிய பதமாக அனுபவித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த கிரமத்தில் அதை அனுபவிக்கிறோம். இப்ப நாம ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி முதல்ல நம்ம பாசுரார்த்தம் பார்க்கச்சே வாமன அவதாரமாக வந்து திருவிக்கிரமாக ஆவிர்வித்து உடனே உலகத்தெல்லாம் வளர்ந்தானே அந்த எம்பெருமான் அங்க பார்த்தோம். இங்க ஓங்கி உலகளந்த உத்தமன்னா ஆச்சாரியன். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இவற்றை எல்லா இடங்களுக்கும் சென்று ஆச்சாரிய விருத்தி செய்து கொண்டிருக்கும் ஆச்சாரியன் அவனுடைய குணங்களை பாடியின். ஓங்கி உலகளந்த உத்தமன்னா இந்த ஆச்சாரியன் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க அதுக்கு சாமியம். உலகளந்தவனுக்கும் இந்த ஆச்சாரியனுக்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னா தன்னை பிரார்த்திப்பவர் பிரார்த்திக்காதவர் அனைவரையும் தனது திருவிடியாலே அனுகிரகித்தான் திருவிக்கிரம அவதாரத்தில். அது மாதிரி ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா சிஷ்யர்கள் இருக்கிற இடங்கள்லாம் தேடி போய் அவர்களுக்கு அனுகிரகம் என்றார். அதான் நம்ம ராமானுஜர் பத்தி சொல்ற பொழுது ஸ்ரீரங்கம் கரிசைலமஞ்சனகிரி சாக்ஷாத்ரி சிம்மாச்சலோ ஸ்ரீ கூர்மம் புருஷோத்தமம் சவதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்யாகயா புக்கரோ சாலக்ராமகிரிம் நிஷேத்ய ரமதே ராமானுஜோயம் முனி. பாத யாத்திரியாக தன் திருவடி நோக சிஷியர்கள் இருக்கிறதெல்லாம் தேடி போறான். ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம்னா ஸ்ரீரங்கம் கரிசைலம்னா காஞ்சிபுரம் அஞ்சனகிரினா திருமலை, இப்படி ஒரு ஒரு பத்ரிகாசிரமம் வரை இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாரு. அது மாதிரி ஓங்கி உலகந்த உத்தமன்னா சிஷியர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பல பல விதேசங்கள் தோறும் சென்று அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆச்சாரணிய ஓங்கி உலகந்த உத்தமன். உத்தமன் சொன்னா நம்ம பாசுரார்த்தத்தையும் பார்த்தோம். பெருமாள் தனக்கு இழப்பமான காரியமாக இருந்தாலும் பிறர் வாழ வேண்டி தேவதைகளுடையதான சந்தோஷத்திற்காக ஏற்றங்க வாங்கினான், அதனால உத்தமன். இங்கே ராமானுஜரம்னா தான் நரகம் சென்றாலும் பிறர் வாழ நினைத்த உத்தவர் ஆச்சாரியன். எப்படி தனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சிஷ்யர்கள் நன்னா இருக்கணும், ஜனங்கள் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமம் ஏற்படும் என்று நினைப்பவரா ஆச்சாரியன். அதான் அழகா சொல்றார் இத்திராஜ சப்ததியில சுவாமி தேசிகன், கபர்திமத கர்தமம் கபில கல்பனாவாகுராகம் துரத்யமதீத்ய தத்ருஹிண தந்திர யந்த்ரோதரம் குதிருட்டி குகனாமுகே நிபதத பரபிரம்மண கரக்ரஹ விசக்ஷணோ ஜயதி லக்ஷ்மணோ யம் முனி. அப்படி ஓங்கி உலகந்த உத்தமன் அந்த ஆச்சாரியனுடைய பேர் பாடி அவருடைய குணங்களை எல்லாம் பாடணும். அவர் பாடுறதுனா குரும் பிரகாசையே தீமான் மந்திரம் இத்திரேன கோப்பையேத்து என்று அவனை பிரகாசிக்க செய்ய வேண்டும், அவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும், தன்னுடைய ஆச்சாரியனுடைய வைபவங்கள் எல்லாம் பேசணும். அப்படி நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால்னா ஆச்சாரியனுக்கே கைங்கரியம் செய்வேன் என்கின்றதான பரமே காந்தியம் என்ற விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய நாங்களும். நாங்கள் தான் இங்க நாங்கள். எப்படி நம் பாவை ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு பாவை என்பது நம்ம நோன்பு எதிரி சரணாகிருதி. திங்கின்ற நாள் எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன பண்றோம் பாசுரார்த்தம், எல்லா இடத்துலையும் மாசம் மூன்று விதமான மழைகள் பெய்ய வேண்டும், அதனால எல்லா சபரிஜியும் ஏற்பட வேண்டும், நீர்வளம் நிலவளம் எல்லாம் வரணும் என்று. இங்க ஆச்சாரிய பரமஹாசோலச்சி மும்மாறினா என்னன்னா அனந்ய போக்யத்துவம், அனன்ய சரண்யத்துவம், அனன்ய உபாயத்துவம் என்ற மும்மாறி. என்னன்னு புரியுற மாதிரி அனன்ய போக்யத்துவம்னா பகவானை விட போக்கிய வஸ்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கறதால், அதாவது பஞ்சேந்திரியங்களாலும் அனுபவிக்கும் போக்கிய வஸ்து பகவான் தான். உண்ணும் சோறு பிறகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் தாரக போஷக போக்கிய என்று, அதாவது லோகத்தில் உள்ள சகல விதமான ஆனந்தங்களும் பெருமாளை அனுபவிப்பதில் அடக்கம் அர்த்தம். சுவாமி தேசிகன் அழகா நமக்கு புரிகிற மாதிரி திருஷ்டாந்தம் சொல்லித்தான் புரிய வைப்பார். சொல்றார் திருப்பார்க்கடலில் கிரசேவை செய்தவருக்கு நாய்ப்பால் ருச்சிக்காதது போலே அழகா சொல்றார். ஒருத்தருக்கு திருப்பார்க்கடல்ல இருந்தே பால் கிடைச்சது, ஒரு சொம்பு பால் கிடைச்சது, ஒரு டம்ளர் பால் கிடைச்சதுன்னா அதை சாப்பிட்டதுக்கு கூட நாய்ப்பால் காசப்படுவனா? அது மாதிரி இந்த எம்பெருமானை விட உயர்ந்த வஸ்து கிடையாது, இதை விட போக்கியமான வஸ்து கிடையாது அப்படிங்கறதான அந்த அந்த மழையை முதல்ல பொழிகிறான் ஆச்சாரியன். ஏன்னா அவர் சொல்றார் பார்க்கணும், தேசிகன் காஞ்சிபுரத்துக்கு போனார், நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் அர்ஜிதோ ஹஸ்திமே ஹஸ்தி சைலாக்ரே அஸ்திமே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பை தாமகம் தனோ. திருமங்கை ஆழ்வார் திருக்குழந்த எம்பரான விஷயமா பாடுறார் ஒரு பாசுரம், மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகங்கொண்ட கோவினை குடந்தை மேய குருவணி திரளை இன்பப்பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே. நாம் உலகத்தில் இது ருச்சியா இருக்கு அது ருச்சியா இருக்கும்னு இதெல்லாம் ருச்சின்னு நினைச்சிட்டு இருக்கோம், போக்கியமான வஸ்து. இவர் சொல்றார் மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குழந்தை மேய குருமணி திரளை இன்பப்பாவினை பச்சை தேனை இப்படி எல்லாம் விசேஷமாக அனுபவிக்கிறார். அதுதான் அனன்ய போக்யத்துவம். அனன்ய சரணத்துவம்னா என்ன அர்த்தம்னா பகவான் ஒருவனே ரட்சகன், அவனே சரண்யன், அவனே புகழ், அவன்தான் எல்லாம். அதாவது ஒரு ஜீவனுக்கு மற்றொரு ஜீவன் ரட்சகன் அல்ல. அது ரொம்ப அழகா பிரகலாதன் சொல்றான் பார்க்கலாம். நிசமாவதாரமாச்சு பக்தசிய தான விசேஷ பரிபாலனாக என்னாரு. இந்த பக்தனான பிரகலாதனுக்காக எம்பெருமான் நிறங்கலந்து சிங்கமாக ஆவிர்வித்தான். அவர் கோபங்கள்லாம் தீந்தவர் திருவடியில் விழுந்தான், எடுத்து மடியில் உட்காந்து வச்சிருந்தார். அந்த நேரத்தில் பிரகலாதன் சொல்றான், அப்பா உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அசுரன் குலத்துல பிறந்தவன் நான் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு பின்வாங்கிறேன். ஏன்னா பிரம்மாதி ரிஷிகள், தேவகணங்கள், ரிஷிகள் இந்த மாதிரி சத்துவ குலமே நிரம்பினவர்கள்லாம் அவாளாலே உன்னை பூர்ணமா ஆராதிக்க முடியலேன்னு கைவிரிக்கிற போது கேவலம் அசுர குலத்தை உதித்தவன் நான் எப்படி பண்ண போறேன் நாம அவன் சொல்லிச்சேன். பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாக சத்வை கதானமதயோ வஜசாம் பிரவாகை நாராதிதும் புருகுணைஹி அதுநாதி பூர்ணா கிம் தோட்டு மனுர்கதி சமே ஹரிர் உக்ரஜாதே உக்ரஜாதே. இப்படி சொன்னான். ஆனா மடை திறந்த வெள்ளம் போல அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு விஷயம் சொன்னான், நிசும்மா ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பனார் ரட்சகர்கள் இல்ல, ரோகத்தினால் பிடிப்பட்டவனுக்கு மருத்துவனால பயனில்லை, கடல்ல புழுக போறவனுக்கு ஒரு ஓடம் உபயோகம் இல்லை, அப்படின்னா இதெல்லாம் உபயோகப்படலையோன்னு கேட்டா எப்போது உபயோகப்படுதுன்னா உன்னுடைய அனுகிரகம் சேர்ந்திருந்ததுதான், ஆனா உன்னாலே உபேட்சிக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் உதவாதுன்னா. அதாவது பலச்சேனேக சரணம் பிதரோ நிருசும்மா ஜாகதமுதன்வதி மஞ்சசோ நவ தத்ரஜிவிதிர்யைகாஞ்சேஷ்டிபோ தனுபுத்தொதுபேட்சிதான. அதனால ஒரு ஜீவனுக்கு மற்றொரு ஜீவன் ரட்சகன் இல்லை, பகவானே ரட்சகன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அனன்ய அதைத்தான் சொல்றாரு, அனன்ய சரணத்துவம், அரண்ய சரண்யத்துவம் அப்படின்னு. திருமங்காழ்வார் பெருமாள் பார்த்து சொன்னார், என்ன பெருமாள்னா நாச்சியார் கோவில் நம்ம சொல்ற பாருங்க. நாச்சியார் கோவில திருநரை ஊர்கள் அந்த எம்பெருமானே அவர் பாடுறார் அருத்தி, எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மான உன் சுடரே நரையூர் நின்ற நம்பி உண்மை மாணவன் அமல்லால் மகிழ்ந்து ஏத்தமாட்டேனே. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை போடார். எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் நான் லோகத்துல சூபாதிக பிதான் நிர்வாதிக பிதான். இப்ப நமக்கு நாம் தாய் தந்தையர்னு யாரெல்லாம் கொண்டாடுறோமோ வாழலாம், இந்த ஜென்மத்தோடு சரி போன ஜென்மாவில் நமக்கு யார் தாய் யாரு தப்பன்னு தெரியாது. அப்படி இருக்கிற போது நமக்கு எப்பவும் தீர்க்க பந்துவா இருக்கிறோம்னு பகவான் அவனை பார்த்து இவர் சொல்றார், எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேற்காகி நின்றார், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீந்தான். இதுல வியாக்கியானம் ரொம்ப அழகு. ஆனா வருதும் இப்ப பார்த்தாலும் அம்மா அப்பான்னு இவரை கொண்டாடிட்டு இருக்காரா திருமங்காழ்வார். அவருடைய திருமாளிகைக்கு ஒரு நாள் பெருமாள் எழுந்தருளாராம். அவரை போய் ஒரு அம்மா அம்மானும் அம்மனையும்னு சொன்னது அம்மான்னு கூப்பிட்ட உடனே, ஏண்டாப்பா என்ன வேணும்னு ஒரு பெண் குரலால என்ன கேட்டாராம். அப்பான்னு கூப்பிட்டது ஆண் குரலால கேட்டார். வியாக்கியானத்தா சொல்றா, கிரகத்துக்கு வந்தவாறு அம்மா என்று அழைத்த போது ஏனென்று பெண் குரலாலும், அப்பா என்று அழைத்த போது ஏனென்று ஆண் குரலாலும் அப்படி கேட்டாராம். அது மாதிரி பகவான் தான், அவன் தான் ரட்சகன், வேற யாரும் இல்லை. அதத்தான் சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்தை சொல்லிச்சே, சாதனமும் நற்பயனும் நானே அவன் சாதகனும் என் வசமாய் என்னை பற்றும் சாதனமும் சரணநெறி என்று உமக்கு சாதனங்கள் இந்நிலை கோரிடையில் நில்ல வேதனை சேர் வேரங்கம் இதனில் வேண்டா வேறு எல்லாம் நிற்கும் நிலை நானே நிற்பன் உதருமாம் நாதருமாம் என்னை பற்றி சோகம் தீர் என உரைத்தான் சூழ்கின்றானே அப்படி அனுபவிக்கிறார். என்ன அனன்யசரண சரணமகம் பிரபத்தியே வார்த்தையில மகனும் அனன்யஸ்வரண சீதன் அனந்த கிளேசாகரே சரணம் சரணத்ராணம் ரங்கநாதசிய சம்ஸ்தையே நர் பாதுகாத்து தேசிகன். திருவாய்மொழியில அம்மாழ்வார் அனுபவிக்கிறார், ஆழ்கின்றானாழியானாரால் குறைவு உடையம் மீழ்கின்ற தில்லை பிறவித்துயிர் கடிந்தோம் வாழ்கெண்டையுன் கண் மடப்பின்னை தன் கேள்வன் தாழ் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. இதையே பெரியாழ்வார் அழகார், சிறுவாளும் புள்ளாளன் மண்ணாளன் சிறு செய்யும் நாந்தகம் என்னும் உருவாளன் மறையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் பகலாளன் எனையாளன் ஏழுலகப் பெரும் புறவாளன் திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. லக்ஷ்மியா சகர்ஷி கேச தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷா சர்வ சித்தாந்தே வேதாந்தே ஜகியதே. ரக்ஷகா வந்தான் ரக்ஷகன், லக்ஷ்மியா சகர்ஷி கேசான் விராட்சியோடு சேர்ந்த அந்த எம்பெருமான் இருக்கானே அவன்தான் அனன்ய சரண்யத்துவம்னு ரெண்டாவது மழை. மும்மாரியிலே முதல் மழை அனன்ய போக்யத்துவம், ரெண்டாவது மழை அரண்ய அனன்ய சரண்யத்துவம், மூன்றாவது என்னன்னா அனன்ய உபாயத்துவம். உபாயத்துவம்னா பலனை அடைவதற்கு அவனே உபாயம், என்ன அவனே பலனையும் கொடுக்கிறான் அவனே உபாயமாக இருக்கான். அதுதான் சுவாமி தேசிகன் விசேஷமாக தயாசிரத்தை சொல்றார், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் சகுணேஷு சார்வபௌமி விதுஷி திதிமீதிஷீம் ஸ்வயம் மாம் ரிஷசீலேஸ்வர பாதசாத் குருத்வமோ. அதனால பலனை அடைவதற்கும் அவனை உபாயமாவும் இருக்கான் அனன்ய உபாயத்துவம். அது உபாய உபாதிகாரம்ங்கிறதான ரகசிய திருத்தாரத்தில் சுவாமி தேசிகன் நமக்கு புரிகிற மாதிரி சொல்றான், உபாயஸ்வப்ராப்தேயே உபனிஷததீத சபகவான் பிரசக்தீதஸ்யோக்தே பிரபதன நிதித்யாசனகதி ததாரோக பும்ச சுகிருத பரிபாகேண மகதா நிதானம் தத்ராபி ஸ்வயம் அகில நிர்மாண நிபுணா. அப்படி அனன்ய போக்யத்துவம் அனன்ய சரண்யத்துவம் அனன்ய உபாயத்துவம் என்றதான இந்த மும்மாரியை பொழிகின்றார்கள் ஆச்சாரியர்கள் சிஷியர்கள் பேர்ல. அப்புறம் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளே, ஓங்கு பெரும் சென்னல்னா அந்தமில் பேரின்பமான பரமாகாசத்தை நோக்கி உயர்ந்து எம்பெருமானையே அடைய வேண்டும் என்ற துறை கொண்டு உயர்ந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அர்த்தம். எப்போத்தாலும் நோக்கெல்லாம் எங்க, அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த நித்திய சிறுவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதான நித்தியமான ஆனந்தமயமான அந்த லோகத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்றதான துறையோடு எண்ணத்தோடு எப்போத்தாலும் அதையே நோக்கி கொண்டிருக்கக்கூடியதான் ஓங்கு பெரும் சென்னல்லாம் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் சென்னஸ்தானம். ஊடு கயலுகளை மீன்கள், கயல்னா மீன்கள் பார்த்தோம். மீனுடைய சுபாவம் என்னன்னா மீன் வந்து குட்டியை கண்ணால பார்த்தாலே அதுக்கு பசி போகும். அது மாதிரி ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தா நமக்கு எல்லாமே சித்திக்கும். மீன்கள்னா பாகவதர்கள், மீன்களுக்கு கண் மூடாமல் அதுபோல பாகவதர்களும் ஞான கண்களை மூடாமல் அது மாதிரி எப்போத்தாலும் பெருமானை உள்ளே அனுபவிச்சிருக்கிறவா. மீன்கள் நீரில் புரள்வது போல எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆச்சாரியர்கள் பாகவத உத்தமர்கள் எப்போத்தாலும் மனசு அப்படியே அலைய விட்டுட்டே இருப்பான. ஏன்னா மீன்களுக்கும் தூக்கம் இல்லை பாகவதாளுக்கும் தூக்கம் இல்லை, அதாவது பெருமாளை பார்த்தாலே தவிர உயிர் செய்யிக்காது என்று இருப்பவர்கள் பாகவதற்கு ஆச்சார விருக்கங்கள். கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்று கை கூப்பும் தாமரை கண் என்றே தளரும் தானா அம்மாழ்வார் அனுபவிக்கிறார் நாயிகா பாவத்தில். கங்குலும் பகலும் கண் துயிரதியாள், கங்குலும் பகலும்னா ராத்திரி பகல் எப்பவும் தூக்கம் இல்லை. அதனால வியாக்கியானத்தை சொல்றாங்க, அழகா அவரை சம்சிலேஷித்த போது அவர் உறங்கார், விசிலேஷித்த போது இவர் உறங்கார், இரண்டு வழியாலும் உறக்க வரியான். சம்சிலேஷன்னா சேர்ந்து இருக்கிற போது, விசிலேஷம்னா பிரிந்து இருக்கிற போது, எப்பவுமே தூக்கம் இல்லைன்னு. அதான் திருமங்கி ஆழ்வார் திருப்புலாடி எம்பெருமானும் மங்களாசாசனம் பண்ணார். இங்க சொல்லச்சு சொன்னார், வேதமும் வேள்வியும் விண்ணும் இரு சுடரும் ஆதியுமானார் அருள் தந்தவர் நமக்கு போதலரும் புன்னை சூழ் புல்லாணி கை தொழுதேன் ஓதமும் நானும் உறங்காதிருந்தேனே. ஓதமும் நான் உறங்காதிருந்தேனே, சமுத்திரமும் தூங்கல நானும் தூங்கல என்ன. அப்படி எப்படி இருக்கான்னா மீன்கள் மாதிரி, அதாவது பாகவதர்கள் கண்முடம்பா அப்படி எம்பெருமானே சிந்திச்சுட்டு இருப்பானா. அதனால இங்க சுவாபதேசத்துல என்ன அர்த்தம்னா, கையல் உகழன்னா ஆச்சாரியர்கள் பூங்கோளை போதில் புரிவண்டு கண்படிப்ப வண்டுன்னா பாகவதால சொல்றது என்ன, ஆச்சாரியன் வண்டுக்கு ஷற்பதம்னு பேர் ஆறு கால். அதுபோல ஆச்சாரியாலும் அவளுக்கு ஆறு குணம், ஆறு காரியங்கள், ஆறு குணங்கள் என்னன்னா அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகா என்று ஆறு தொழில் உள்ளவ ஆச்சாரியாள். ஆனால் அப்படி இருக்கக்கூடியதானே அப்படி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி. இது யாருக்கு ஆச்சாரியனுக்கு எப்படி பொருந்தும்னா, பல வருஷ காலம் ஸ்திரதியனாக இருந்து குருகுலவாசம் செய்து எம்பெருமானுடைய திருவுகளை பற்றி எல்லாத்திலும் விசேஷமான ஒரு ஊற்றத்தோடு நல்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனுக்கால தேங்காதே புக்கிருந்து அப்படி அப்படி அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்னா பசுக்கள் மாதிரி இருக்காராம். என்ன பசுக்கள்னா, வாங்கு குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். சிஷ்யர்களை பரிபூர்ண ஞானவான்களாக ஆக்கக்கூடியதான ஆச்சாரியர்களாகின்ற பசுக்கள். ஆச்சாரியர்களா பசுக்கள்னா என்ன, பசுவனுடைய உடம்புல 14 லோகங்கள் இருக்கு. கவா மங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசான்னு எழுதுறா. கவா மங்கேஷு திஷ்டந்தி, ஒரு பசுமாட்டினுடைய சரீரத்துல 14 லோகங்களும் இருக்குன்னு, அதனாலதான் ரொம்ப பாவனமானது இது என்று பசுமாட்ட பிரதட்சணம் பண்ற நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இவா எப்படின்னா, அங்கா நிவேதா சத்வாரோ மீமாம்சோ நியாய வித்தரா புராணம் தர்மசாஸ்திரம் வித்யா கேதா சதுர்தச ஆச்சாரியால் என்ன சரீரத்துல அவள்கிட்ட என்ன இருக்குன்னா 14 வித்யாஸ்தானங்கள் இருக்கு. ஆச்சாரியர்களும் பசுக்களும் சாமியம் சொல்றா பார்க்கலாம். வள்ளல் வெறும் கோதானம் என்ற போது அதை சொல்லிட்டா சொல்றான். அதனால இங்க மிருகஜாதிக்குள்ளே பரம பாவனமானது பசு. மனுஷால்னு நினைக்கக்கூடாது ஆச்சாரியர்கள், மனுஷால நம்ம பார்த்தோம் கூட அதுக்குள்ள ரொம்பவும் பாவனமாக உயர்ந்தவராக இருப்பவர் ஆச்சாரியன். பசுக்கள் என்ன பண்ணும்னா, கிரகங்களை ரொம்ப உயர்ந்ததான பாவனமான பிராணியான பின்னால தொழுவத்தை கட்டி வைக்கிறார். இவ்வாறு ரொம்ப உயர்ந்தவாளா இருந்தாலும் ரொம்ப தொத்ருத்திய பிரித்த பரிசாரக பிரித்து பிரித்த பிரித்திய பிரித்தே என்று தங்களை ரொம்பவும் தொண்டர் தொண்டர் அடியார் அடியார் அடியார் தம்மடியார் என்றெல்லாம் ரொம்பவும் பவ்யமா இருக்கக்கூடிய வாழலாம். அது மாதிரி எம்பெருமான் தினப்படி கால வேளையில விஸ்வரூபத்துக்கு பசுக்களை அப்படி கடாட்சிச்சுட்டு தான் அவருக்கு காலை பொழுது புலரும். அதுபோல பெருமாளுக்கு ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் தனியங்கள் அவருடைய திவசூர்த்திகள் கேட்கணும். பஞ்சகவியங்களை தந்து புரிதமாக்குறது பசு. இப்ப நம்ம நாள்ல பஞ்சகவியம்னா புரியாது. பசுடையான ஒரு 5 வஸ்துக்கள் சேர்த்து சுத்திக்காக பழைய நாள்ல பண்றது. அர்த்த பஞ்சக ஞானத்தை நமக்கு கொடுத்தவா ஆச்சாரியால். இப்படி பசுவுக்கும் அந்த ஆச்சாரியாளுக்கு சொல்லலாம். பசு என்ன பண்றதுன்னா, பால் சுரப்பது போல கன்றுகளுக்காக பால் சுரக்கிறது. இந்த ஆச்சாரியன்கிற பசு என்ன பண்றதுன்னா, சிஷ்யர்களின் ஞானம் வளர்வதற்காக ஞானமாகின்றதான பாலை சொல்கிறார்கள். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார் தமிழ் பிரபந்தத்தில், பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களா இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் அறமுளது என்று எம்பார் கறக்கும் கருத்துடை தேசிகன் கன்று என நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல் சுருகின்றனர் சொல்ல முதே. அது என்ன பண்றது, பசு பாலை சொரியது. ஆச்சாரியன் சுரக்கும் சுரபிகள் போல் சுருகின்றனர் சொல்ல முதேன. ஞானத்தை அப்படியே பல அங்க பார்த்தோம். அதாவது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பூசுக்கள், அந்த பசுக்களுடைய வள்ளல் தன்மை எப்படின்னா பாத்திரம் இல்லாத குறையே தவிர பால் இல்லாத குறை இல்லை. அங்க பாசுரார்த்தம் இங்க எப்படின்னா சிஷ்யர்கள் இல்லாத குறையே தவிர ஞானத்துக்கு குறைவில்லை. எத்தனை சிஷ்யர்கள் வந்தாலும் உபதேசம் பண்ணக்கூடிய ஞானத்துக்கு அது எந்தவித குறைவும் கிடையாது ஆச்சாரியர்கள்ட்ட. இந்த பசுவுக்கு நான்கு காம்புகள், நான்கு காம்புகள் வழியா பால் சொரியதோறும் ஆச்சாரியர்கள் ஞானம் என்றுதான பால நான்கு விதமா அப்படி பொழிகிறாளாம். எப்படின்னா சுவானுபவத்தாலே உணர்ந்து சிஷ்ய பிரார்த்தனையை ஏற்று பரமத நிரசன பூர்வகமாக கிரந்த நிர்மாண பூர்வகமாக நாலு சொல்றான். சுவானுபவத்தாலேதான் பகவத்குணத்துல மனசுல அப்படியே ஆழங்கால் பட்டு அதை அனுபவிச்சு அதனால வரக்கூடியது இந்த சுரக்கக்கூடியதான அந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் அர்த்தங்கள்லாம் சொல்றான்னா சுவானுபவத்தால வருது. ரெண்டாவது சிஷ்யர்கள் பிரார்த்தனை, சிஷ்யர்கள் பிரார்த்தனை பண்ணாலும்னா உடனே என்ன உபதேசம் பண்ணணும், பிரார்த்தித்து பிரார்த்திச்சு தான் கேட்கணும், அவ கேட்டுதான் உபதேசம் பண்ணணும் சாஸ்திரம். சிஷ்யர்கள் பிரார்த்தனை ஏற்று சொல்றது. மூன்றாவது பரமத நிரசன பூர்வகமாக, குதிஷ்டிகளான மதங்கள் இருக்கு, அவ வந்து ஏதாலும் விபரீதமான அர்த்தங்களை சொல்லிச்சு அதை கண்டிச்சு அந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்காக அவள் சொரியின்ற மாதிரி ஞானத்தை. கிரந்த நிர்மாண பூர்வகம்னா நல்ல உயர்ந்ததான பட்டோலை பண்ணி நிறைய கிரந்தங்களை எல்லாம் பின்னிட்டாருக்கு உபயோகப்படுற மாதிரி கிரந்தங்களை எல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணணும்ங்கிறதுக்காக, கம்போஸ் பண்றதுக்காக, அதுக்காக இப்படி நான்கு காம்புகளாலே பசுக்கள் பாலை சொரியது போல சொல்லுவதை நமக்கு சொல்கின்றார்கள் ஆச்சாரிகள் என்றதான இந்த மூன்றாவது பாசுரத்துக்கு சுவாபதேசார்த்தம். அடுத்தது இந்த சங்க தமிழ் மாலையில ரத்னஹாரத்துல நான்காவது ரத்னம், அது புஷ்ப மாலைன்னா நான்காவது புஷ்பம் வச்சுங்களேன். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து குழுவார் தேரி, ஊழி முதல் உன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழிபோல் மென்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்க முதைத்த சரமழை போல், வாழ உலகனில் பெய்தீடாய், நாங்களும் மாறுகள் நீராட மகிழ்ந்தேர் ஓரும் பாவாய். ஆழிமழை கண்ணா என்று அவரை சம்போதனம் பண்றது யாருன்னா பர்ஜன்ய தேவன் மழை கடவுளை பார்த்து. அதாவது முந்திர பாசுரத்துல எப்படி திங்கள் மும்மாறி பெய்து நீர்வளம் அப்புறம் நெல் வளம் பால் வளம் மீன் வளம்னா இருக்கணும், எங்கும் சமிருத்தி இருக்கணும், நீங்காத செல்வம் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனா திங்கள் மும்மாரி பெய்துன்னா அந்த மும்மாரி மழை பெய்வதற்கு யாரு காரணமா இருக்கானோ, இந்த மும்மாரி பெய்யணும்னு ஆண்டாள் சொன்ன உடனே இந்த மழை கடவுளான பர்ஜன்ய தேவன் கரி உருவத்தோடு எதிர வந்தான். ஆண்டாள்கிட்ட போய் என்னென்ன பண்ணணும்னு உத்தரவுலாம் வாங்கிக்கணும்னு, ஏன்னா ஆண்டாள் பர்ஜன்ய தேவனை பார்த்து உத்தரவு போட்டானாம். நான் எதிர வரக்கூடியதானே அவனை பார்த்து என்ன காரியம் செய்ய வேணும்னு கேட்டு நான் பவிமான்னு, அதுக்கு ஆண்டாள் எப்படி எல்லாம் மழை பெய்ய வேண்டும் என்று உத்தரவு போடுவதாக இந்த பாசுரம். இப்ப நமக்கு மனசுல ஒரு யோசனை வரலாம், பர்ஜன்ய தேவனுக்கு உத்தரவு யாரும் போட முடியுமா? போட முடியும். பெருமாளை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் இருக்கு. பெருமாள்கிட்ட எல்லாரும் பவ்யமா இருக்கிறவா. சர்வேஸ்மை தேவா பலிமாபகந்தி அப்படின்னு திருவேதம். அதாவது இப்படி பார்ப்போமே, ஒரு பெரிய நம்ம லௌகிக்க எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். ஒரு கம்பெனியில ஒரு சேர்மன் இருக்கார், சேர்மன் உடையதான பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார், பாக்கி எக்ஸிகூட்டிவ்ஸ் வேற டிபார்ட்மெண்ட் ஹெட்டா கூட இருப்பா, எக்ஸிகூட்டிவா இருப்பா, லெவல் வைஸ் பார்த்தா அந்த பிஏ விட பெரியவரா இருப்பா, இருந்தாலும் அந்த பிஏ கிட்ட பேந்தின்னு வந்து கேட்டு போயிட்டு இருப்பா, ஏன்னா அவர் சேர்மனுக்கு பக்கத்துல இருக்காருங்கிறதுனால. அது மாதிரி எம்பெருமானை சேர்ந்தவர்கள்னா தேவதைகள்லாம் பயப்படாடா, பெருமாளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கிறத உபனிஷொழுது. பீஷாஸ்மாத்வாபவதே பீஷோதே திசூர்ய பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி திரவந்தி தைத்யாஹ பிரணமந்தி தேவதாஹ. அதாவது திரவந்தி தைத்யாஹ அசுரர்கள் ஓடுறாளாம் அவரை பார்த்து. ஏன்னா பகவானுக்கு கட்டுப்பட்ட தேவதைகள் பகவான் மாத்திரமில்லை, பகவானை சேர்ந்த பாகவதர்களையும் வினைத்தோடு இருப்பாராம். அப்படி இருக்க பிராட்டிமார்களே ஒருவரான பூமி பிராட்டி ஆண்டாள் அவதரிச்சிருக்கா, ஆண்டாள் உத்தரவு போட்டா கேட்க மாட்டானா? கூடத்தாழ்வான ஸ்ரீரங்கத்துல ஒரு சமயம் கேட்டாரா சிஷ்யர்கள் கேட்கிறா, மார்க்கத்திலே தேவதாந்தரம் வந்தால் நீர் செய்யும் ஆச்சாரம் என்ன? கேட்டாரா, மார்க்கத்தில் தேவதாந்தரம் வந்தால் இங்கிருந்து போயிட்டு இருக்கா ரங்கநாத சேவிக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்தை திருமாளிகளேந்து போற பொழுது வழியில தேவதாந்தரம் வந்தா நீர் செய்ய வேண்டிய ஆச்சாரம் என்னன்னு. அதுக்கு அவர் சொன்னா, கேட்ட கேள்வியே தப்பு, மாத்தி கேட்கணும்னா, மார்க்கங்களில் தேவதாந்தரங்கள் கண்டால் உன்னை கண்டு அவை செய்யும் ஆச்சாரங்கள் என்ன? தேவதாந்திரங்கள்னா மற்ற தேவதைகள்னா பெருமாளை சேர்ந்த வாழ்க்கு அவாபவியமா இருக்கணுமா அப்படி. அதனாலதான் சொல்றான் நம்ம சித்தாந்தம் எப்படின்னா சுத்தாந்த சித்தாந்தம் எழுதிட்டு போயிட்டான். இது புரியாம என்ன பண்றான்னா, நாம இதோ பார்த்துட்டு துவேஷம் இருக்கிறதா நினைக்கிறேன், அது புரியல. அதனால அதாவது சுத்தாந்த சித்தாந்தம்னா அந்தப்புரஸ்திரி போலே பதிபுரதாஸ்திரி போலே அர்த்தம். அதாவது ஒரு பதிபுரதியானவள் தன் கணவனை தவிர வேற யாருக்கும் அவ அடிபணிஞ்சு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருந்தா பாதிபத்தியம் போயிடும் இல்லையா? அது புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே ஒரு புரியுற மாதிரி சொல்ற பாருங்க, எக்ஸாம்பிள் ஒரு நீச்ச உபமானம் தான். யாரான இந்த ஸ்திரிய பாரு, தன் பர்த்தாவை மாதிரி பாக்கி பாக்கி பேரையும் பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி? பர்த்தாவை மாதிரி மற்றவாளை எப்படி பார்க்க முடியும்? பர்த்தாவை கொடுக்கற குருவமும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? அதுதான் சுத்தாந்த சித்தாந்தம்ங்கிறது. நம்ம சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அவனே தான் நமக்கு எல்லாம், அவன் தான் உபாயம், அவன் தான் பலன் கொடுக்கக்கூடியவன், அவன் தான் நமக்கு சரண்யன் என்றுதானே இருக்கிற சித்தாந்தம். அதனால என்ன பண்றதுன்னா, தேவதைகள் பாக்கி எல்லாரும் பயப்படுறாளாம் பெருமாள், பெருமாளை சேர்ந்தவாளை பார்த்து. அங்கு அழகா பாகவதம் விஷ்ணு புராணத்துக்கு அழகான ஒரு ஸ்லோகம். அது யமதர்மன் என்ன பண்றான், தன்னுடைய பிரித்தியர்கள் அதாவது தினப்படி காலம்பரம் எழுந்தா அங்க அவனுக்கு யமதர்மன் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனோ திறக்கான், அவன் எல்லாம் யாரா இருக்கு யாரும் உயிரை எடுத்துன்னு வரணும்னு டைரியில் எழுதி வச்சிருப்பான். அதுக்காக அங்க இருக்கிற கிங்கரர்கள் அவன் என்ன பண்ணுவான், பாசக்காயர் எடுத்துட்டு பூலோகத்துக்கு கிளம்பிடுவா. அண்ணனே காலம்பர அவளுக்கு ஒரு டெரிட்டரி கொடுத்துருக்கான், அவன் கிளம்பி போறான். அப்ப இருக்கிற பிரித்தியர்களை பார்த்து யமதர்மன் ஒரு சமாச்சாரம் சொன்னான்னு ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் பார்க்கணும். ஸ்வபுருஷமவீக்ஷ்யபாசஹஸ்தம் வததி யமஹ கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன ப்ரபன்னானு ப்ரபுரகம் வைஷ்ணவானாம் பிரபுரகம் அந்யனாம் ந வைஷ்ணவானாம் ஸ்வபுருஷமபிவீக்ஷ்ய பாசகஸ்தம். பாசகர் எடுத்து போற தன்னுடைய பிரச்சனை பார்த்து வததி யமஹா கில தஸ்ய கர்ணமூலே, அவனை கூப்பிட்டு காதோட பேசுறானாம். அவன் காதுல வந்து யமன் வந்து அந்த பிரச்சன் காதுல காதோட வந்து சொன்னானாம் ரகசியமா. என்னடா சொன்னான்னா, பரிகர மதுசூதன பிரபன்னான் மதுசூதனான எம்பெருமானை பிரபத்தி பண்ணின பாகவதோத்தவர்களை விட்டுடு, அவ கிட்ட போகாத. பிரபுருகம் அன்னனாம் ந வைஷ்ணவானாம், அதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகு. சோறும் தண்ணீரும் தாரகமென்று இருப்பவருக்குத்தான் நான் பிரபு, ஸ்ரீவைஷ்ணவர்கள் தான் எனக்கு பிரபு என்கிறான். அப்படி அதை மீறி நீ போனேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை நான் மதுபட்ட பாடு படுவேன் என்கிறான். அதான் மதுசூதனன், மது என்ற அரக்கனை அழித்தவன். அதுக்காக அந்த பதத்தை போடுறான், இந்த மதுங்கிற அரக்கன் எம்பெருமான் கையில் என்ன பாடுபட்டானோ அந்த பாட்டு நான் படுவேன். வததி யமஹா தஸ்ய கர்ணமூலேன்னு பதம் போட்டாரா திருமை சிற்பிரான். அவர் சொல்றார் பார்க்கணும், திறம் பேண்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் இரம் பேண்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்துழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய்போதுமென்கள் என்றான். நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு காதோட என்ன சொன்னா, மறந்தும் புறந்துழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள். மறந்தும் புறந்துழாமாதர்னா மறந்து போய் கூட வேற தேவதாந்தர ஸ்பர்ஷமே இல்லாத கூட சமாசீனம் பண்ணிட்டு அட்டாட்சர உபதேசம் பெற்று அது மாதிரி சரணாகி எல்லாம் பண்ணி தேவதாந்தரத்தையே நினையாமல் இருக்காளே, அவே போகாதேன்னா அதைத்தான் நீங்க பார்க்கலாம். அவர் என்னம்னார், திருவங்காழ்வார் திருக்கண்டபுரத்தின் எம்பெருமானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், வெள்ளை நீர் வெள்ளத்தனைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெள்ளத்துயின்ற பெருமானே, வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்துறை அம்மானே, வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல். அதாவது கண்ணபுரத்தம்மானே, நமன் தவர் யமதூதர்கள் என்ன பண்ணான்னா, உன்னுடையதான விட்டு தூதர்களை பார்த்தா இவ திருட மாதிரி பயந்து ஓய் ஒழிஞ்சுருவாளே. ஏன்னா யமனுக்கு உன்னை கண்டா மாத்திர உன் தூதர்களை கண்டாலே பயம். நாம் அது மாதிரி, ஏன்னா என்னுடைய யூரிஸ்டிஷன்ல அப்படி சீமன் நாராயணனை சரணாகதி பண்ணவா கிட்ட நீ போனா என் போஸ்டே போயிடும்னா. இந்த விஷயத்த தியாக பிரம்மம் ஒரு கீர்த்தனை பாடுறார், சிந்தித்துன்னாடே யமுடு சிந்தித்துன்னாடேன்னு, ரொம்ப அற்புதமான கீர்த்தனை முகராஜ ராகத்துல. என்ன சிந்திஸ்து உன்னாடே என்ன, எப்போத்தாலும் கவலைப்பட்டிருக்கான கண்ணத்தை கை வச்சுட்டு என்னடா அண்ணா அனுபவில சொல்லிச்சு, சந்ததமும் சுஜனூல் அல்ல, எல்லாரும் எல்லா வேணும் பூலோகத்தில் இருக்கிறவங்களாம் பகவநாம சொல்ல ஆரம்பிச்சுட்டாளே, இப்படி பகவநாமாவை சொல்ல ஆச்சுனாக்கா சிவன் நாராயணன் திருவடி ஆசிரியக்க ஆரம்பிச்சுட்டா, அப்படி ஆச்சுன்னா அப்புறம் நரகத்துக்கு ஒத்துரு கூட வரமாட்டாளே. ஒத்துருமே இல்லாத நரகத்துக்கு ஒரு தலைவன் தேவையா வேண்டாமே, இந்த போஸ்ட் அபாலிஷ் பண்ணலாமே, ஜிஓ இஷ்யூ பண்ணிவிட்டா என்ன பண்றதுன்னு பயப்படறான். அப்படி அழகா ஒரு கருத்துங்க. சுவாமி தேசிகன் மெய்விருத மானியம் கருத்தத்துல அழகான ஒரு கருத்து ஒன்று சொல்ற, அதாவது யதோக்தகாரி சன்னதியில போய் எம்பெருமான சேவிச்சுட்டு ஒருத்தர் வழியில வந்த உடனே அங்க அடியன் ஆச்சாரியன் திருக்குறள் ஆண்டவன் அதுக்கு வேடிக்கை அர்த்தம் சொல்லி ஆகும். அதாவது பெருமான சேவிச்சுட்டு வெளியில வரைச்சே மேலேந்து ஏதோ பேப்பர் கீழே விழுந்துட்டே இருக்கான். என்னடானா, சித்திரகுப்தன் இந்த வியக்தி யார் உள்ள போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தாரோ அவர் பண்ணின பாபங்களை எல்லாம் கணக்கு எழுதி வச்சிருக்கான் ஒரு லெக்சர்ல. அத வந்து ஒன்னொன்னா கிழிச்சு போட்டுருக்கான் அவர் ஒரு லீஃபா. என்ன காரணம்னா, இவன் போய் ஏதோக்தகாரியை சேவிச்சுட்டு வந்தாச்சு, இனிமே இவன் நரகத்துக்கு வர வேண்டிய வேலை இல்லை, அதனால இதெல்லாம் டெலீட் பண்ணுங்கிறதாக எடுத்து போட்டாங்கிற மாதிரி அழகா அர்த்தம் சாதிச்சாகும். அந்த பாசுரத்தை இப்ப சொன்னா புரியும். சரணியில் மன்னியனார் தனித்தவம் காத்தபிலானோ கருட என்னும் கடலாடி திருவனை கண்டதற்பின் திரள் நரகு எண்ணிய சித்திர குத்தம் தெரித்து வைத்த சுருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துறந்தனமே. திரள் நரகு எண்ணிய சித்திரகுப்தன் தெரித்து வைத்த சுருணைங்கிறார். சித்திரகுப்தன் எழுதி வச்சிருக்கானே இந்த சுருணைன்னா லெக்சர் அக்கௌண்ட்ஸ் புக் இருக்கும். சரி, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் மனசுல வரலாம். யமதர்மன் தன்னுடைய தூதுவர்களை கூப்பிட்டு வததி யமஹா கில தஸ்ய கர்ணமூலேன்னு ஸ்லோகம் பார்த்தோம். அதையே அவர் அப்படின்றார் திருமயசி ஆழ்வார். அவர் என்ன பண்றார், நவனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு காதோடு சொன்னான்ங்கிறாரு. ஏன் இறைஞ்சி சொல்லப்படாதா? அவன் கூப்பிட்டு இந்த பிரச்சனை கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி மதுசூதன பிரபன்னர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போகாத என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல அப்படின்னு அவனை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாதா, காதோடு சொல்லுவானேன்னா, அது புரியறதுக்கு தொண்டர்புடி ஆழ்வாருடைய பாசுரத்தை பார்த்தா புரியும். தொண்டர்புடி ஆழ்வார் திருமாலை என்ற கிரந்தத்துல ரங்கநாதன் விஷயமாக பாடுறதான ஒரு பிரபந்தம், 45 பாடல்கள். அதுல ஒரு ரசமான ஒரு கதை ஒன்று சொல்ற. அதாவது பூலோகத்திலேருந்து ஒரு நரனை கிங்கர்கள் யமகிங்கர்கள் நரகத்துக்கு கழிச்சு போனா, அவனுக்கு வே முக்கலன் பேரு, அவனை கொண்டு போய் யமதர்மனுக்கு முன்னால் நிறுத்தி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்கு என்ன வேணுமோ ஏற்பாடு பண்ணணும் வந்து இவெல்லாம் விண்ணப்பிச்சா. உடனே யமனை பார்த்து இந்த நரன் என்ன பண்ணா, சண்டை போட்டான், சுவாமி உங்க ஊழியர்கள் உங்களுடைய பிரித்தியர்கள் உங்களுடைய கிங்கரர்கள் காரணம் இல்லாமல் என்ன நரகத்துக்கு வருவதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லாத என்ன நரகத்துக்கு கழிச்சு வந்திருக்கா, நான் நரகத்துக்கு வர வேண்டியவனே இல்லை, அவ பண்ணினது தப்பு, பை மிஸ்டேக் கழிச்சு வந்துட்டா, நீங்க தான் விசாரிக்கணும். ஏன்னா அவனுக்கு தர்மராஜன் பேர், யமதர்மராஜன் பேர், ஏன்னா தர்மம் மீறி இந்த காரியம் நடக்கக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. பூலோகத்திலேருந்து ஒரு நரன் வந்து இப்படி சொல்றானே, ஏதாவது தப்பு நடந்துருத்தோன்னு கேட்கணும்னு உன்னை சித்திரகுப்தனை வர வச்சா, சித்திரகுப்தனை பார்த்து இந்த மாதிரி இந்த நரன் சொல்றான், அவன் பண்ணின பாபங்கள் என்னங்கிறது உங்கள்கிட்ட தானே அதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கான். உன்னை சித்திரகுப்தன் வரிசையாக கொண்டு வந்து ஒரு அஞ்சாறு வால்யூம் புத்தகம் கொண்டு வைக்கிறான். நான் அவன் பண்ணின பாபங்கள்லாம் லிஸ்ட் பண்ணி இருக்குது, வால்யூம் 1, 2, 3, 4, 5 இது மாதிரி. உடனே அவன் பார்த்தா யமதர்மன், என்னடா அது இவன் தப்பே பண்ணவேங்கன்னா சித்திரகுப்தன் இப்படி எழுதி வச்சிருக்கானே, சித்திரகுப்தன் தப்பு பண்ண மாட்டானே அப்படின்னு உடனே நரனை பார்த்து யமன் கேட்டான், ஒரு ஒரு புத்தகமா பிரிச்சு படிச்சு இந்த பாபம் நீ பண்ணிருக்கா, இந்த பாபம் நீ பண்ணிருக்கா. அதுக்கு முக்கலன் சொன்னா ஆமா பண்ணிருக்கேன், ஆமா பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணினான். யமனுக்கு கோபம் வரல, ஆச்சரியம். அவன் கேட்டான், ஏன்னா நானே யமன், எனக்கு மேல யமனா இருக்க, நீ இத்தனை பாபத்தை பண்ணிட்டு நரகத்துக்கு வரத்துக்கு எனக்கு எந்த வித முகாந்திரமும் இல்லை, என்ன ஐஸ்வந்து தப்புங்கிறியே, எதை வச்சு நீ சொல்றேன்? அதுக்கு அவன் சொன்னான், இந்த பாபங்கள்லாம் நான் பண்ணின வாஸ்தவம் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த பாபங்கள்லாம் போகக்கூடிய ஒரு காரியம் நான் பண்றேன். என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு யமன் கேட்டான். நாராயணா, கோவிந்தா, வாசுதேவா, மதுசூதரா, மாதவா, கேசவா, இதெல்லாம் பகவன் நாமா சொல்லிருக்கேன் அறிஞ்சு சொன்னான். ஏன்னா நீ தான் அவர் எழுதி வச்சு போட்ட சட்டத்துல பகவன் நாமா சொன்ன ஆளுக்கு பாபங்கள்லாம் வராதுன்னு இத்தனை எல்லாம் சொல்லிருக்கேன். இங்கே இந்த பாசுரத்தை இங்க கவனிக்கணும் கொஞ்சம். என்ன சொல்றாருன்னா, நமனும் முக்களனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க. நமனும் முக்களனும் பேச, நமனும் முக்களனும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. அப்ப இது யாரு கேட்டானா, நரகத்துல இருந்தவாள்லாம் பனிஷ்மெண்ட் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்காளே அவள்லாம் கேட்டாளாம். அவ கேட்ட உடனே பகவன் நாமா காதல விழுந்ததும் அவளுக்கு நரகத்துல இருக்க வேண்டியதான பாபங்கள்லாம் போயிடுறது. உடனே அவ சொர்க்கத்துக்கு போனான்னு சொல்லணும். என் தொண்டரை புலிகள் அப்படி சொல்லல, என் நரகமே சொர்க்கமா கன்வெர்ட் ஆயிடுச்சுங்கிறார். இப்ப இந்த பாஷன் சொல்ற மாதிரி, நமனும் முக்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனு கேகவல் என்றேனே. நமனும் முக்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமமுடைய நம்பி. அதனால நான் காதோடு சொன்னானா யமதர்மன், அதான் தொண்டருப்பிடிகள் மேல எழுதிய சொல்றார், அறிவிலாம் அனிசர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியுமன்றே. அறிவிலாம் அனிசர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகினார். இதுக்கும் ஒரு ஆச்சரியமாக ஒரு விருத்தாந்தம் சொல்லுவார் இடையின் ஆச்சாரியன் திருக்குழந்தை ஆண்டவன். அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்து ஊர்ல, எங்கோ ஒரு ஊர்ல லால்குடிங்கிற ஊர்ல இருந்து ஒரு வியாபாரி நாள் தவறாமல் அங்கிருந்து அரிசி கொண்டு வந்து எல்லாருக்கும் விற்பறான். எல்லா ஊர்லயும் ஸ்ரீரங்கத்தரிசி, ஸ்ரீரங்கத்தரிசின்னு சொல்லி விற்பறான். கடைசியில என்னாச்சுன்னா, அவர் மரணமானதும் நரகத்துக்கு கழிச்சு போயிட்டான், பொய் சொன்னான்னு சொல்லிட்டு. அங்க பொய் சொன்னான்னு அவர் நரகத்துக்கு போய் அவ யமதூதர்கள் கொண்டு போச்சு, விட்டு தூதர்கள் வந்து சொன்னாலாம், அவன் சொன்னது பொய்யா இருக்கலாம், ஆனா திரும்ப திரும்ப ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு பல முறை சொன்னதுனால அவனுக்கு நரகத்துல வாசல் கிடையாதுனா. அறிவிலா மனுஷரை எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியும் என்றேன். அதனால அப்படி பாகவதால் விஷயத்திலே தேவதைகள் பயப்படுவான்னா, சாக்காத் பூமி பிராட்டியனுடைய அம்சமான ஆண்டாள் மழைக்குடைகளை பார்த்து எப்படி மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா அவன் கேட்டுதான் ஆனும். நீங்க இது லௌகிகமா நம்ம எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். ஒரு கம்பெனியில ஒரு பெரிய சேர்மன் இருக்கார், அவர் வந்து ஒரு போர்ட் மீட்டிங் இன்னைக்கு அடுத்த நாள் காத்தால 8 மணிக்கெல்லாம் நான் போர்ட் மீட்டிங்கு போகணும், நீ சீக்கிரம் வந்துடும் டிரைவர்கிட்ட சொன்னார். இவர் ரெடி ஆகி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு தயார பார்த்து காத்துட்டு இருக்கார். பார்த்தா அப்படி குறுக்க நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கார். டிரைவரை காணும் ஒரே கோபம், இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு இந்த வேலை சாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே வந்தார். நீ சொல்லிட்டே இருக்கார். அப்ப வந்தான் டிரைவர். டிரைவர் வந்து, நான் உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 8 மணிக்கு இம்பார்ட்மெண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன். ஏன் லேட்டு, எங்க போனேன்? உடனே அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, அம்மா தான் அவசரமாக கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சொன்னான். இப்போ கோபங்கள்லாம் போயிடுச்சு, சரி போகும். அது மாதிரி பிராட்டிமார்களிலே ஒருவளான ஆண்டாள் எது சொன்னாலும் அப்ப என்னாச்சுன்னா இவெல்லாம் கேட்டானோ. அப்ப சுவாமி தேசிகன் பார்க்காத சாஸ்திரமே கிடையாது. நீங்க பார்க்கலாம் விஷயம், சர்வதந்திர சுதந்திரம்னு பேர் இருக்கு. சைவத்தில் திருவிளையாடல் புராணம்னு ஒண்ணும் சிவனுடையதான 64 இலைகளை பற்றியது. இதை வந்து எவ்வளவு தூரம் பார்த்திருக்காரு இவர், ஹம்ச சந்தேசங்கிறதான அந்த கிரந்தத்தை பார்த்தா தெரியுது. அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவ ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் மழையே இல்லாம இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பண்ணா, 3 ராஜாக்களும் தேவலோகத்துக்கு போனா டெபுட்டேஷன் போறதுன்னு வச்சுருக்கோம். ஏதாவது கஷ்டப்படுதுன்னா தேவலோகத்துக்கு போனா இந்திரனுடைய சதஸுக்கு போனா அவன் சோழன் கொஞ்சம் பணக்காரம், அதுக்காக அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டான். சேரனுக்கு சீட்டு கிடைச்சிடுத்து, பாண்டியனுக்கு உட்கார சீட் கிடைக்கல. தன்னை இன்சல்ட் பண்ணிட்டான, அவனுக்கு கோவம் வந்தது. உடனே என்ன பண்ணா, இந்த இந்திரனுடைய குற்றத்தை அடக்கணும்னு வைகக்கரையில வந்து சிவனை குறிச்சு தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். சங்கா சரகசியா தனுர்வேத பிரதீயதாம். உடனே சிவன் என்ன பண்ணார்னா, தனுர்வேதத்தை உபதேசிச்சு மேகங்களோட சண்டை போட்டு அவ பாண்டிய மன்னன் என்ன பண்ணா, பர்ஜன்ய தேவனை மழை கடவுள் எடுத்து ஜெயில போட்டான், அரெஸ்ட் பண்ணி. மதுரை ஜெயில இருக்கான், மழையே இல்லாம போச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, சீரசோழ பாண்டியர்கள் எல்லாரும் இந்திரன்ட்டு போனா, இந்திரன் சொன்னா நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் பிரம்மதேவன்ட்டு போவோம், பெருமாட்ட போய் நாம சொல்லுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவர் வந்து பிரம்மா சொன்னாதான் பாண்டியன் பர்ஜன்ய தேவனை ரிலீஸ் பண்ணுவான். இந்த மழை கடவுள் ஜெயில இருந்து வெளியில வந்தா தான் மழை பெய்யும், அதனால பெருமாட்ட போவோம்னா எல்லாரும் பெருமாட்ட போறா. திருவிளையாடல் புராணம் தமிழ் எழுதினவன் யாருன்னா சித்திரகுப்தன். அதுக்கு சைன் பண்ணினது யாருன்னா பரிஜன்னன் மழை கடவுள், விட்டது யாருன்னா பிரம்மா சுந்தரேஸ்வரன். இந்த விருத்தாந்தத்தை மனசுல வச்சுட்டு சுவாமி ஹம்ச சந்தேசன்னு ஒரு கிரந்தம் பண்ணார். அதாவது சீதா பிராட்டி லங்கையில இருக்காங்கிற விருத்தாந்தத்தை ஆஞ்சநேயன் வந்து ராமபிரான் சொன்ன உடனே, ராமபிரான் ஒரு அன்னப்பட்சி ஹம்சத்தை தூதுபடுறதாக ஒரு அழகான கற்பனை, அந்த ஹம்சத்தை சொல்லி அனுப்புறார். ஏ அண்ணமே, நீ முதல்ல நேரப்போ போயின்ற மார்க்கத்துல நாம எந்த காரியத்தை பண்ணாலும் பெருமாள் சேவிச்சு போனோம்னு ஒரு கிரமம் இருக்கு. முதல்ல நீ திருவேங்கடத்துல போய் பெருமாளை சேவி, அதுக்கப்புறம் புண்ணியகோடி விமானம் காஞ்சிபுரத்துல அந்த வரதராஜனை சேவி, அவர் ஸ்ரீரங்கத்துல சேஷபீட்டத்துல அங்க எப்பெருமான் இருக்கான் அவனை சேவி, அப்புறம் பாண்டிய தேசம் வரும், அந்த பாண்டிய தேசம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேளுன்னு பாண்டிய தேசத்தை வர்ணிப்பதான ஸ்லோகம் ஈசாதத்ராண்யதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாஹாத் காராவாஸ ஸ்மரணசகிதைஹி சிக்தசஸ்யான் பயோதைஹி பஸ்யன்யாயாஹ பரமலகயாம் ஸ்பர்தமானைரஜஸ்த்ரம் புண்யாவாசைஹி புரஜனபதைஹி மண்டிதான் பாண்டியதேசான். அதனால அந்த மாதிரி மழைக்கடவுள் அவனை எல்லாரும் மழைக்கடவுள்னா பர்ஜன்ய தேவன், பெருமாளுக்கு யாரெல்லாம் முதல் சொன்ன மாதிரி பீஷாத்மான் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா, அது மாதிரி அத்தனை தேவதைகளும் பகவானுக்கு பயப்படுவாளாம், பகவானை சேர்ந்த பாகவதாளுக்கும் பயப்படுவான், அதுவும் பிராட்டிமார்களிலே ஒருவளான பூமி பிராட்டியான ஆண்டாள் அந்த மழைக்கடவுளை பார்த்து உத்தரவு போட்டாள் அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆழிமழை கண்ணா அப்படின்னு ரெண்டு விதமாக சம்போதனம். ஆழிமழைக்கு அண்ணான்னு ஒரு தரம், அப்புறம் ஆழிமழை கண்ணா என்று ரெண்டு விதமாக இந்த ஆழிமழை கண்ணன், ஆழிமழைக்கு அண்ணன் அப்படின்னா சுற்றி சுற்றி சுழன்றி சுழன்றி போய்கின்றதா வட்டம் வட்டமா நல்ல சூறாவளி காத்தோட மழை சாதாரணமா பார்க்கலாம். சாதாரணமா ஒரு மழை வந்து வேகம் இருந்து மழை வந்ததுன்னா அப்படியே ட்ரெஸ்ஸிலோடு போயிடும். சில சமயம் நல்ல மழை நீங்க பார்த்தோம்னா, அப்ப எப்படின்னா ஏதாவது ஒரு புயல் வருதுன்னு சொன்னான்னா சைக்ளோன் வருதுமா, புயல்னா காத்து, இந்த காத்தோடு சேர்ந்து வர மழை சோண்டு சோண்டு சோண்டு மழை நீடிச்சு மழை பெஞ்சுட்டு இருக்கும். அதை மனசில் வச்சு ஆழிமழைக்கு அண்ணா என்று இந்த பாசுரத்தினாலே பர்ஜன்ய தேவனை அழைத்து உத்தரவு போடுறான். அதனால்தான் இந்த பாசுரத்திலே அவதாரிக்க சொல்லி பாகவத மகாத்மியம் பேசப்படுகிறதுன்னு. பாகவதர்களுக்கு எத்தனை கௌரவம் இருக்கு, பெருமாளை சேர்ந்தவர்களான பாகவதற்கு தேவதைகளும் பயப்படுகின்றாள் என்றுதான் இந்த குவிண்டசன்ஸ். இந்த பாசுரத்துடைய பதங்களை எல்லாம் எடுத்து அதற்கு மேல அடுத்த உபன்யாசத்தை நாம் அனுபவிக்கலாம் என்று கூறி, இதுகாரும் அவரது இங்கெல்லாம் இருந்து கேட்டாலும் சரி, எந்த இடத்துல கேட்டிருந்தாலும், அதை நேரடி நேரடியாக கேட்டாலும், பின்னால யூடியூப் மூலமாக கேட்டாலும், சிரவணம் பண்ணினவா எல்லாருக்கும் ஆயிரம் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வஸ்ரேயும் சர்வ மங்களங்களும் சர்வாபீஷ்டங்களையும் அந்த ஆண்டாளும் அரங்கநகரப்பனும் திவ்ய தம்பதிகள் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமாக முடிக்கிறேன். சதமகமணி நீலா காரு கல்காரகஸ்தாம் தனவனிதாங்கி சாந்திரவா அத்தல் சிந்து அழக வணிகிதா அபிஷக்விரா கிருஷ்ணநாதா விலசதுகிருதி கோதா உத்து சித்தாத் பஜானா யஸ்மாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தத்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் சொத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷா கோபிராமணேபிய சுபம் அஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.